எல்லாம் செங்கடம். அம்மூன்றும் அப்பிரமாணம் என்று கண்டிக்கப்பட்ட பிறகு அவற்றை தழுவிய சங்கர மதமும் தானாகவே தகர்ந்து அழிகிறது. எனவே அதை ஒரு மதமாகவே ஏற்பதற்கில்லை என்பதில் ஐயமும் உண்டோ என்றார். சூரியன் ஒளிவெள்ளமாக பிரகாசிக்கிறான், அதோடு உலகில் உள்ள பொருள்களை எல்லாம் பிரகாசிக்கும்படி செய்கிறான். இரவில் படர்ந்திருந்த இருளை சிறிதும் தலைகாட்டாதபடி அழித்து விடுகிறான். இத்தகு சூரியன் மீது பட்டப்பகலிலேயே இருள் படர்ந்து அவனையே மறைக்கிறது என்றால் யாராவது நம்புவார்களா? அதே போன்று பிரம்மம் எனும் பரமாத்மா ஞானஸ்வரூபம், சர்வஜ்ஞன், ஜீவாத்மாக்களின் அஞ்ஞானத்தை போக்குகிறவன், ஸ்வயம் பிரகாசம், அதாவது மற்றொன்றை நாடாது தானே பிரகாசிப்பவன். இத்தகு ஜோதிர்மயமான பரமாத்மாவை அவனோடு தங்கி அஞ்ஞானம் அவித்யா அவனையே மறைக்கிறது என்று கூறினால் அறிவெளியான குழந்தை கூட நம்பாதே. மோட்சம் என்பது யாது எனில், நான் என்று என்கிற ஞானஸ்வரூபமாய் ஞான குணகனாய் திகழ்கிற ஜீவாத்மாக்களின் அழிவுதான் ஆனந்தமயமாய் இருக்கும் மோட்சம் என்றால் சிறுவன் கூட கைகட்டி சிரிப்பானே. பௌத்தம், சாங்கியம், வைசேஷிகம், நியாயம், இரண்யகர்பம், பாதுபதம், பாட்ட பிராபாகர, மீமாம்சா ஆகிய மதங்களை வாதில் வென்ற ராமானுஜருக்கு எதிரில் சங்கராத்வைதம் நிற்குமோ என்கிறார். விஸ்வவியாபினி அகாதே எதி நிருபதி யசஸ்தம் பதே கார்ணவேஸ்மின் ஸ்ரத்தா சுத்தாவகாகைஹி சுபமதிபிஹி அதோ வெங்கடேசோ விசித்தஹ பிரஜ்ஞா தௌர்ஜன்ய கர்ஜத் பிரதிகதக வசஸ்தூல வாதூல வருத்யா சப்தத்யா சாரவத்யா சமதனுததாம் பிரீதி மேதாம் சமேதாம். இந்த எதிராஜ சப்ததி பாகவதோத்தமர்களுக்கு மிகவும் உகப்பாக இருப்பதை வெளியிடுகிறார் இன்று. ஏனெனில் அவருடைய நியமனத்தின் பேரில் இதை நான் எழுதினேன். அக்காலத்தில் எதிராஜருடைய புகழ் நாடெங்கும் பரவியிருந்தது. அதற்கு காரணம் நாட்டில் வழக்கில் இருந்த வெவ்வேறு மத கிரந்தங்களுக்குள்ளே உடையவருடைய சிவாச்சாரி கிரந்தங்களே மூலமான வேத பிரமாணங்களுக்கு முற்றிலும் இசைந்ததாய் சர்வஸ்ருதி மனோகரங்களாய் இருந்தன. இவருடைய திவ்ய சூக்திகளே நமக்கு கிடைத்த பெருஞ்செல்வமாகும். நாட்டில் உள்ள சமுதிரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் பூமண்டலம் முழுவதும் பரவி இருக்கும் அல்லவா? அதுபோன்று எம்பெருமானுடைய ஸ்ரீசூக்திகளாகிற கிடைத்தற்கரிய பெருஞ்செல்வமாகிற சமுத்திரம் நாடெங்கிலும் பரவியிருந்தது. சமுத்திரம் ஆழமாயும் ரத்தனங்கள் நிறைந்தும் இருக்குமா போலே பாஷ்யாதி வாரிகம்பீரா என்றபடி ஸ்ரீபாஷ்யமாகிற சமுத்திரமும் மிக்க ஆழ்ந்ததாயும் கூடார்த்தங்களாகிற ரத்தனங்கள் நிறைந்ததாகவும் இருக்கலாம். செல்வத்தை எப்படி மிகுந்த முயற்சியுடன் காப்பாற்றி வைத்துக் கொள்வார்களோ அதே போன்று ஸ்ரீபாஷ்யாதி செல்வத்தை ரத்தனங்களை இன்று வரை சத்துக்களாகிற பாகவதோத்தமர்கள் போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமா, அர்த்தோதய மகோதய காலங்களில் சமுத்திர ஸ்நானம் செய்து தூயர்களாய் பரிசுத்தமாயிருப்பது போல சிவாச்சாரி உடையவர் ஸ்ரீசூக்திகளை பக்தி சத்தியுடன் சாந்திபாடம் உருவமாக சதாச்சாரியரிடம் காலட்சேபம் பண்ணி சுபமான புத்தியை உடையவர்களாய் இருக்கிறார்கள் பாகவதர்கள். அறிவில் தூய்மையாவது ஆத்ம குணங்களை பெற்றிருப்பதும் தம்பம் அசூயை முதலிய தீய குணங்கள் அச்சிருப்பதும் ஆகும். இவ்வாறு சிவாச்சாரிகள் மூழ்கி ஞானஸ்தானம் பண்ணும் பாகவதோத்தமர்களே என்னை அழைத்து எதிராஜரை துதிப்பதாகிற புனிதமான இக்கைங்கரியத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார்கள். ஆம்ராட்ச திருப்தாக பிதரச்ச திருப்தாக என்பன் சங்கிரணம் அமாவாசை முதலிய பிதிருதலங்களில் செய்யப்படும் தர்ப்பணங்களை தான் நட்ட மாங்கன்றின் அடியில் செய்வார்களாம். இந்த ஒரே காரியத்தினால் பிதிரு தேவதைகளும் திருப்தி அடைகிறார்கள். மாங்கன்றுக்கும் தண்ணீர் ஊற்றியதாகவும் ஆகிறது. ஒரே கல்லுக்கு இரண்டு மாங்காய் என்பது போல எதிராஜரை ஸ்தோத்திரம் பண்ணி எழுதிய 70 ஸ்லோகங்கள் நம் மதத்தை விளக்குவதோடு பிற மதவாதிகளை கண்டித்து நிரசனம் பண்ணவும் உதவிற்று. பிற மதத்தினரும் சாஸ்திரங்களில் போதுமான விசேஷ அறிவை பெற்றிருந்தார்கள். வாத போரில் தக்க பிரமாணங்களை கூறி நாம் அவர்களை கண்டிக்கும் போது நேரிய முறையில் எதிர்வாதம் செய்யாமல் சேஷம் கோபேன கூறையே என்றபடி கோபத்தினால் பெரும் கூச்சல் போட்டு அமர்க்களம் செய்தார்கள். இத்தகைய எதிரிகளின் பாத பேச்சுக்களாகிற பஞ்சுக்கு இந்த எதிராக சத்ததி புயற்காற்று போன்றதாகும். பெருங்காற்றில் பஞ்சு இருந்த இடம் தெரியாமல் ஓடி மறையுமா போலே இந்த சத்ததியை சொன்னால் துர்வாதிகள் ஓடி மறைவரலாம். ஏனெனில் இந்த ஸ்தோத்திரமானது சாரமான பொருள்களை கொண்டதோடு ரகசியமாய் சுவைத்து ஆனந்திக்கும்படியாகவும் அமைந்துவிட்டது. சத்துக்களான நம் சம்பிரதாயத்தினருக்கு சந்தோஷத்துடன் பிரீதி பண்ணும்படி இருக்கிறது. தேசியன் எதிராக சத்ததியை கேட்ட அக்காலத்திய மகாவித்வான்கள் அசூயின்றி பாராட்டியதை இங்கு குறிப்பிடுகிறார் எனலாம். 72 ஆசாமதங்கஜகணான் அவிஷக்கிய வேகான் பாதே எதிபிரத பிரசவம் நிருந்தன் காரிய கதாவ குதூகலிபிஸ்பரேஷாம் கர்ணேசயேஷ கவிதார்கிக சிம்மநாதஹ கர்ணேசயேஷ கவிதார்கிக சிம்மநாதஹ. இந்த ஸ்லோகம் சேகையாக இரு பொருள்கள் கொண்டதாக உள்ளது. மலைகளில் காட்டிலே யானைகள் மதம் பிடித்து திரியும். அதுபொழுது மரங்களை முட்டி கீழே சாய்க்கும், கிளைகளை ஒடித்து தின்னும். இதன் அட்டகாசத்தினால் காடே சின்ன சின்னமாய் அலங்கோலமாக இருக்கும். கடைசியில் பெருந்தாகத்தினால் தண்ணீர் குடிக்க மலை அடிவாரத்தில் உள்ள குளங்களுக்கு வரும். மலைமேலுள்ள குகைகளில் தூங்கும் சிம்மங்கள் யானைகள் செய்த அட்டகாசத்தினால் கண்விழித்து சோம்பல் முறித்து உடம்பை உதறிக்கொண்டே குகைக்கு வெளியே வந்து உறக்க கர்ஜிக்கும். அப்பொழுது நீர் குடிக்க வந்த யானைகள் சிம்மகர்ஜனையை கேட்டதும் பயந்து நடுங்கி மலை மீது ஏறி செல்லாது மலையின் தாழ்வரையிலேயே கூட்டங்கூட்டமாக தங்கிவிடுமா. இதே போன்று துர்வாதிகள் மதாந்தரங்களில் பிரவேசித்து உடையவர் திருவடிகளை ஆசிரியிக்காமல் வாதம் செய்ய வருவார்கள். அவர்களுடைய வாதம் செய்யும் ஆசையானது அடக்க முடியாதது, ரொம்பவும் வேகம் கொண்டது. எனவே சாஸ்திர முறைக்கு கட்டுப்படாமல் தான் தோன்றித்தனமாக மதம் பிடித்த யானை போன்று வெறியோடு கூச்சலிட்டு வாதி வாதம் செய்வார்கள். அதுபொழுது கவிதார்க சிம்மத்தின் நாளமாக கர்ஜனை போன்ற இந்த எதிராஜ சப்ததி அவர்கள் காலில் கணீர் என்று படித்தால் போதும். இதை கேட்டதுமே மதாந்திரங்களில் இருந்த ஆதி தானாகவே விட்டுவிட்டு உடையவர் திருவடியை ஆசிரியத்து விசிட்டாத்தேவிகளாக மாறிவிடுவார்கள். இந்த ஸ்தோத்திரம் பிறரை பலாத்காரமாக பிடித்து இழுத்து உடையவர் திருவடியில் சேர்த்து நிறுத்தும். எனவே வாதம் செய்ய விரும்பும் நம்மவர்கள் கவிதார்கிய சிங்கத்தின் கர்ஜனையாகிற இந்த சத்ததியை அவர்கள் காதில் போட்டால் போதுமானது. காற்றில் சிம்மநாதத்தை கேட்ட மாத்திரத்தில் யானைகள் மலை மீது ஏறி செல்லாது பயந்து மலை அடிவாரத்திலேயே நின்றுவிடுவது போல இந்த பிரதிவாதிகளும் எதிராஜின் திருவடிவாரத்திலேயே தங்கிவிடுவார்கள். 73 உபசமித குதிருஷ்டி விப்ளவானாம் உபரிஷதாம் உபசாரதிபிகேயம் கபலித பகவத் விபூதி யுக்மம் திசதுமதிம் எதிராஜ சப்ததிர்மஹாம். அத்வைதிகள் முதலிய பிற மதவாதிகள் பிரம்மகாண்டத்தில் உள்ள உபனிஷத்துக்களுக்கு நேரிய பொருளை கூறாமல் விபரீதமான அர்த்தங்களை சொல்லி தங்கள் மதங்களை கற்பித்தனர். பகவத் ராமானுஜரோ உண்மையான நேரிய பொருளை கூறி உபனிஷத்துக்கள் சேதனாசேதனங்களை சரீரமாக உடைய பரபிரம்மமான சிவன் நாராயணனே பரதத்துவம் என்று நிலைநாட்டி உபனிஷத்துக்களுக்கு ஏற்பட்ட உபதிரவங்களை போக்கி அருளினார். திருக்கோயில்களில் பெருமாள் புறப்பாட்டின் போது தீவெட்டி அதாவது தீபவர்த்தி கூட எடுத்துச் செல்கிறோம். இரவில் வெளிச்சத்திற்கு தேவைப்படுகிறது. பகலில் புறப்பாட்டின் போதும் கை தீவெட்டி கூடவே கொண்டு போகிறோம். இப்பொழுது வெளிச்சம் அதனால் கிடைக்காது. ஏன் கொண்டு போகிறோம் எனில் மரியாதைக்காக உபசாரத்திற்காக. குடை தாமரம் முதலியவை போன்று தீவெட்டியும் உபசாரத்திற்காக கொண்டு போகிறோம். நமக்கு சேவை நன்கு ஏற்படுவதற்காக கற்பூரஹாரத்தை தீபஹாரத்தை பெருமாளுக்கு எடுக்கிறார்கள். பகலில் திருவாராதனத்தின் போதும் தீபஹாரத்தை கற்பூரஹாரத்தை எடுக்கிறார்கள். ஏன்? உபதார மரியாதைக்காக. பிரம்மம் என்கிற சொல் பெருமாளை குறிப்பது போல் வேதத்தையும் குறிக்கும். வேதம் பிரம்மஸ்வரூபமானது, அதற்கு எதிராஜ சப்ததியானது உபசார தீபம் போன்றது, அதாவது மங்கள தீபமாக மங்கள ஆரத்தியாக இருக்கிறது. இவ்வாறு உபனிஷத்துக்களுக்கும் உபனிஷத்தால் அறியப்படுகிற எம்பெருமானுக்கும் மங்கள ஆரத்தியான இந்த எதிராஜ சப்ததி என்னும் ஸ்தோத்திரமானது எங்களுக்கு உயர்ந்த அறிவை கொடுக்கட்டும் என பிரார்த்திக்கிறார். எங்களுக்கு என்றுதான் தனக்கும் தன் சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்களாகிய சிஷ்ய பிரசிஷ்யாதிகளுக்கும் அறிவை சுவாமி தேசியன் பிரார்த்தித்தபடி இந்த ஸ்தோத்திரத்தை நாம் சொன்னால் நமக்கு என்பது ஸ்தோத்திரத்தை சொல்பவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் பிரார்த்திப்பதாக ஆகிறது. சுவாமி தேசியனால் பிரார்த்திக்கப்படும் அறிவு ஞானம் எத்தகையது எனில் கபலித பகவத் விபூதி யுக்மான் என்றார். அறிவு என்பது பெரும்பாலும் ஏதாவது ஒரு பொருளை பற்றிதாகவே இருக்கும். அதாவது புத்தகம் ராமம் என்கிற அறிவானது புத்தகத்தை ராமனை விஷயமாக கொண்டிருக்கும் என்றார். இம்மாதிரி ஆச்சாரியனுக்கு பிரார்த்திக்கும் ஞானமானது பரவாசுதேவனுடைய லீலா விபூதி, அதாவது பிரகிருதி மண்டலத்தில் உள்ள அனைத்து உலகங்களும், நித்திய விபூதி அப்ராகிருதமான சீவைகுண்ட லோகம், இவ்விரண்டையும் விஷயமாக பற்றியதாக உள்ள ஞானம் வேண்டும் என்கிறார். இந்த ஞானம் ஜீவர்களுக்கு எப்பொழுது கிடைக்கும் எனில் பக்தி அல்லது பிரபத்தி உபாயத்தை செய்து அதனால் எல்லா பாவங்களும் கழிந்து அச்சராய மார்க்கத்தாலே பிரகிருதி மண்டலத்தின் எல்லையில் உள்ள கஜாநதியில் ஸ்நானம் செய்து அதன் அக்கறையில் உள்ள சீவகண்ட லோகம் சென்று சுத்த சத்துமயமான சரீரத்தை பெற்று நம்மை எதிர்கொள்ளும் விஷ்ணு தூதர்களால் பரமனை போன்று அலங்காரம் செய்விக்கப்பட்டு திருமாவணி மண்டபம் சென்று ஜோதிமயமான பரவாசுதேவனால் ஆட்கொள்ளப்படும் பொழுது ஞான விகாசம் ஏற்பட்டு உபய விபூதிகளையும் ஒருங்கே அறியும் ஞானம் ஏற்படும். எனவே எதிராஜ சத்திய ஸ்தோத்திரமானது அனைவருக்கும் பரிபூர்ண பிரம்மானுபவமாக மோட்சானந்தத்தை நல்கட்டும் என்று அனுகிரகிக்கிறார் நம் வேதாந்தாச்சாரியர். ஸ்லோகம் 74. கரதலாமலகே கிருதசத்பதாஹ சுதிவசம் சிதசூதசூக்தய திவச தாரகயந்தி சமத்சரான் எரிபுரந்தர சத்ததி சாதராஹ. கரதலாமலகே கிருதசத்பதாஹ சுதிவசம் சிதசூதசூக்தய திவச தாரகயந்தி சமத்சரான் எரிபுரந்தர சத்ததி சாதராஹ. இந்த ஸ்தோத்திரத்தினை பொருளறிந்து பாராயணம் செய்பவர்களின் பெருமையை இங்கு பேசுகிறார். எதிராஜ சத்ததியை கவனத்துடன் அனுசந்தானம் பண்ணுகிறவர்களுக்கு உபனிஷத்துக்களின் உண்மையான பொருள்கள், அதில் கூறப்பட்ட பக்தி பிரபத்தி மார்க்கங்கள், பக்தி செய்வர்களுக்கு அனுசந்திக்கத்தக்க பகவத் கல்யாண குணங்கள் ஆகியவை உள்ளங்கை நெல்லிக்கணி போல் தெளிவாக தெரியும். ஸ்ரீபாஷ்யகாரர் வேதங்களின் உண்மையான பொருளை தக்க பிரமாணங்களைக் கொண்டு நிலைநாட்டியிருக்கிறார். வேதங்களின் சிரோபூஷணமாக விளங்கும் உபனிஷத்துக்களுக்கு உடையவரின் சித்தாந்த கருத்துக்கள் சிரோபூஷணமாக முடியில் சூடும் திருவாபரணம் போன்று தலையாலே தாங்கி கொண்டாடத்தக்கவை. இத்தகு பெருமை மிக்க ஸ்ரீபாஷ்யாதி ஸ்ரீசூக்திகளை நாம் கர்ணபூஷணமாக கால்களுக்கு அணியும் அணிகலன்கள் போன்று தரிப்போமேயாயில், அதாவது சதாச்சாரிகளின் மூலமாக காலட்சேபம் செய்து இரு காதுகளாலும் கவனமாக கேட்டு மறக்காது நினைவில் கொள்வோமாக நம்மை கண்டு பொறாமைப்படும் பிற மந்தவாதிகள் முகத்தில் பொலிவிழந்து பகலில் காணப்படும் நட்சத்திரங்கள் போல் ஒளியெழுந்து வீழ்ச்சி தலைமுனைந்து அகன்று விடுவார்கள் என்னே ஸ்ரீசூக்திகளின் பெருமை. ஜெயதி எதிராஜ சூக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாய்களி திரிவேதி அபந்தயந்தோ ஜயந்தி புவிசந்த பாஷண்டதிரமண்டதாவதாக்கைராசனி பௌத்தத்வாந்த நிராசவாசரவதி ஜெயினேபகண்டீரவ மாயாவாதி புஜங்கபங்ககருட திரைவேத்யசூடாமணி ஸ்ரீரங்கேஷ ஜயத்வஜோ விஜயதே ராமானுஜோயம் முனி. வேதாந்தசாரசுகதர்சனதீபதண்டாஹம் രാമാമയസ്യവ്രസന്തി മുനേസ്ത്രിദണ്ഡാഹ ചാരിത്രോദ്ധാരദണ്ഡം ചതുരനയപഥാലങ്ക്രിയാ കേതുദണ്ഡം സജ്ജിദ്യാ ദീപദണ്ഡം സകല കലികതാ സംഹദേത്കാരദണ്ഡം ത്രൈവിദ്യാലംബദണ്ഡം ത്രിഭുവന വിജയച്ഛത്ര സൗവർണദണ്ഡം ദത്തേ രാമാനുജാര്യ പ്രതികഥക ശിരോവജ്രദണ്ഡം ത്രിദണ്ഡം ത്രയ്യമാംഗല്യസൂത്രം ത്രിയുഗപദയുഗാരോഹണാലംബസൂത്രം സജ്ജിദ്യാദീപസൂത്രം സകലകലികഥാ സംഹദേ കാലസൂത്രം പ്രജ്ഞാസൂത്രം ബുധാനാം ശമദമസുമന പദ്മനീനാളസൂത്രം രക്ഷാസൂത്രം മുനീനാം ജയതി യജിപതേ വക്ഷസി ബ്രഹ്മസൂത്രം പാഷണ്ഡസാഗര മഹാബടവാമുഖാഗ്നി ശ്രീരംഗരാജചരണാംബുജ മൂലദാസ ശ്രീവിഷ്ണുലോകമണിമണ്ഡല മാർഗദായി രാമാനുജോ വിജയതേ ഇതി രാജരാജഃ രാമാനുജോ വിജയതേ ഇതി രാജരാജഃ കവിതാർക്കികസിംഹായ കല്യാണപ്രശാലിനേ ശ്രീമതേ വെങ്കടേശായ വേദാന്തഗുരവേ നമഃ വാദിദ്യുപശിരോഭംഗ പഞ്ചാർണവരാക്രമഃ ശ്രീമാന്മേന്ദ്രനാചാര്യഃ സ്ഥിരം വിജയതാം ഭുവി ശ്രീമതേ നിഗമാന്തമഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ രാമാനുജായ നമഃ.